சுக்கர் சுக்கர் சுக்கர் சுக்கரா சுக்கர் சுக்கர் சுக்கர் المشي مشي تغندر والضحكة ضحكة مسكرة والاسم برضو سكرة سكر سكر سكرة المشي مشي تغندر والضحكة ضحكة مسكرة والاسم برضو سكرة سكر سكر سكر سكر